என்னென்ன செய்தோம் இங்கு இதுவரை வாழ்விலே, இங்கெங்கு போனோம் வந்தோம் விதி என்னும் பேரிலே, காணாத துயரம் கண்ணிலே, போயாத சலனம் நெஞ்சிலே. இறைவா, சில நேரம் எண்ணியதுண்டு, உன்னை தேடி வந்ததும் உண்டு, சன்னதியில் சலனம் வெல்லுமா? இறைவா, அன்பான புன்னகை செய்வாய், அழகான பார்வையில் கொள்வாய், நீ என்பது நான் அல்லவா விடை சொல்கிறாய்? கல்லாக இருப்பவன் நீயா, கண்ணீரை துடைப்பவன் பொய்யா, உள் நெஞ்சிலே உரை வாங்கினால் கரை சேர்க்கிறாய்? பொருள்தான் என்ன, வாழ்ந்துதான் பார்த்தால் என்ன, கதை சொல்கிறாய், பயம் கொள்கிறாய். காலிச்சூரியனின் ஆதிக்கமா, ஆடும் பறவைகளும் போதிக்குமா? காலிச்சூரியனின் ஆதிக்கமா, ஆடும் பறவைகளும் போதிக்குமா? உனது அரசாங்கம் பெருங்காடு, உலகம் அதிலே ஒரு சிறு கூடு. உன்னை அணைத்துக் கொண்டு உள்ளம் மருகி நின்றால் சுடும் தீயும் சுகமாய் தீண்டிடும். இறைவா, சில நேரம் எண்ணியதுண்டு, உன்னை தேடி வாழ்ந்ததும் உண்டு, சன்னதியில் சலனம் வெல்லுமா? இறைவா, உன்னை தேடி போயாமல் அலைவோர் கூடி, கருவறையானி கடல் அலையா, மலைகள் ஏறி வரும் ஒரு கூட்டம், நதியில் மூழ்கி எழும் பெரும் கூட்டம். மலைகள் ஏறி வரும் ஒரு கூட்டம், நதியில் மூழ்கி எழும் பெரும் கூட்டம். எம்மில் கடவுள் யார் தேடுகிறோம், பொய்யாயவரின் பின்போடுகிறோம். கண்ணை பார்க்க வைத்த, கல்லை பேச வைத்த பெரும் தாயின் கருணை மறக்கிறோ. இறைவா, சில நேரம் எண்ணியதுண்டு, உன்னை தேடி வந்ததும் உண்டு, சன்னதியில் சலனம் வெல்லுமா? இறைவா, அன்பான புன்னகை செய்வாய், அழகான பார்வையில் கொள்வாய், நீ என்பது நான் அல்லவா விடை சொல்கிறாய்? கல்லாக இருப்பவன் நீயா, கண்ணீரை துடைப்பவன் பொய்யா, உள் நெஞ்சிலே உரை வாங்கினால் கரை சேர்க்கிறாய்?